அழகிய பெண்ணே என்னை என்ன செய்ய நினைத்தாய்? ஒரு கண்ணாடி மனதில் கல் வீசி போனா மண்ணுக்குள்ள வைத்த விதையை போல என் மனதுக்குள் வந்து பதிந்தாய். போதும் போதும் போதும் போதும் காத சோகம் உயிர உன்னை புத்தி கொண்டே நெஞ்சின் உள்ளே சின்ன காயமில்லையே ரத்த கீரலில்லையே ஆனால் ஓயவில்லையே வலி ஐயோ. ஒரு தாயக்கட்டையாய் உடல் ஆடுகின்றதே உன்னை தேடுகின்றதே மனம் ஐயோ. ஒரு பூமோதி ஆகாயம் உடைகின்றது என் புலனைந்தும் கரைகின்றது தெரிகின்றது என் வயல் யாவும் விளைகின்றது. அடி முள்ளே முள்ளே காதல் முள்ளே உன்னை குத்தி கொண்டே நெஞ்சின் உள்ளே என் புலனைந்தும்